மச்சா மச்சா உம்மேல ஆசை வச்சா வச்சு தச்சா தச்சா உசுரோட ஒன்ன தச்சா. சொல்ல வந்த வார்த்தை சொன்ன வார்த்தை சொல்ல போகும் வார்த்தையாவும் நெஞ்சில் இனிக்குதே. வச்சு தச்சா தச்சா உசுரோட ஒன்ன தச்சான்.